புள்ளின் வாய்க்கீண்டானே புள்ளின் வாய்க்கீண்டானே ஜபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத் குருர் பகவதோ ஸ்ரீ சிந்தோ ராமா மாதாபிதாயுதயஸ்தனயாம்பூதிஸர்வம்யதேவநியமேனமதன்வயானாம்ஆத்யஸ்யநஃபுரபதேர்வகுலாபிராமம்ஸ்ரீமத்தங்கிரீகுலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரச்சமஹதாஹ்வயபட்டநாதஸ்ரீபக்திதாரகுலசேகரயோகிவாஹான் பக்தாம் த்ரிவேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்தி நித்யம். நீளாதுங்கனகிரிதட்டீசுத்தமுதோஜ கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ்தித்தமத்யாபயந்தி சோச்சித்தாயாம் ஸ்ருதிநிகளிதம் யாபலாத்கிருத்ய பங்கே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலானந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமணன்ய சரண சரணம் பிரபத்தியே புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை போய் பிள்ளைகளெல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளியெழுந்து வியாழ முரங்கிட்டு உள்ளும் சிரம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீலாள் கள்ளன் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் இங்கே ஒரு ஆச்சாரியன் கிட்ட உபதேசத்தை கேட்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து காலக்ஷேப கூடத்திலே ஆச்சாரியனுக்காக காத்துக்கொண்டிருப்பார்களா? அவர் எப்பொழுது வரப்போறார் என்பதற்காக காத்துக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் ஆச்சாரியனுடைய குண கீர்த்தனங்களை எல்லாம் பண்ணிக் கொண்டிருப்பார்கள். ஆச்சாரியர் நமக்காக இவ்வளவு சொல்லிக் கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். தரம் இறங்கி நமக்காக சொல்லிக் கொடுக்கிறாரே. அவருடைய நிலைமைக்கு வச்சு பார்த்தோம்னா அவர் பகவத் அனுபவத்துல அவர் தான் மாத்திரம் அனுபவிச்சு ஏகாந்தமா இருக்கணும். அப்படி இல்லாமல் நமக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம நிலைக்கு இறங்கி இருந்து சொல்லிக் கொடுக்கிறார். முதல்ல ஆச்சாரியனுடைய சௌசீல்யாதி குணங்களை எல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்களா? அந்த மாதிரி இங்கே பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார், சிஷ்ய பிள்ளைகள் எல்லாருமே பாவைக்களம்னா நோன்பு நோக்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு வந்துட்டார். இப்ப நோன்புன்னு சொல்றது காலக்ஷேபம் தானே, சரணாகதி தானே. ஆனால் நாங்க எல்லாருமே சித்தமாக அந்த காலக்ஷேப கூட்டத்துக்கு வந்துட்டோம். அதனால நீர் வந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணி அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறதாக இந்த பாசுரம் இருக்கு. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். நாங்க இருக்கும்போது ஆச்சாரனுடைய பெருமைகள்லாம் பேசுறோம். பிள்ளைகள் எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் எதை பேசிட்டு இருக்கோம்னா ஆச்சாரனுக்கு ரெண்டு பெருமைகள் இருக்கு. ஒன்னு விரோதி நிரசனம், அதாவது பரமதத்தவர்களை கண்டிக்கிறார். இது ஒரு பெருமை. இரண்டாவது இவர் தன்னுடைய குணங்கள்னாலே விசேஷமாக இருக்கார். பெருமாளை போலதான் இப்ப பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்க. பரித்ராணாய் சாதுனாம் விநாசாயிச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு மூணு பிரயோஜனம் சொல்லிருக்கார். சாதுக்களை காப்பாற்றணும், சில சமயம் சாதுக்களை காப்பாற்றணும் அப்படின்னா துஷ்டர்களை ஒழிக்க வேண்டியதா இருக்கு, அதனால அரக்கர்களை ஒழிக்கணும், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். இதுதான் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல நடந்திருக்கு. இதே மாதிரிதான் ஆச்சாரியருடைய அவதாரம் திருவேங்கடமுடியானு ஸ்ரீ வேதாந்த தேசிங்க அவதாரம் பண்ணார். எதுக்காக அப்படின்னு கேட்டா சாது பரித்ராணம், சாதுக்களை எல்லாம் காப்பாற்றணும், அவர்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து உபதேசமா சொல்லி கொடுத்து கிரந்த ரூபமாக எழுதி வச்சு இந்த சம்பிரதாயம் இன்னி வரைக்கும் நடக்கும்படி பண்ணியிருக்கிறார். வினாசாயிச்சு துஷ்கிருதம் அப்படின்னா இதுக்கு தடையா யார் வராளோ அவளை வாதத்தில் ஜெயிக்கிறார். அதனால பரமதஸ்தவர்கள்லாம் இந்த சம்பிரதாய அபிவிருத்திய பொறுக்க முடியாமல் அவர்கள் வரைச்சு அவளை வந்து ஒழிக்கிற தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய வைஷ்ணவ தர்மத்தை ஸ்தாபனம் பண்ற பெருமாள் பண்ணதுதான் இவ்வாறும் பண்றான். அதனால இதுவும் பெருமாளுடைய அவதாரம் தானே, அப்படிதான் நடக்கும். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் பெருமாளுடைய அவதாரம் மாதிரி இந்த மூணு பிரயோஜனத்தை வச்சுட்டு இருக்காங்க. சரணாகதிங்கிற தர்மம், சரணாகத ரட்சணங்கிற தர்மம் எல்லாத்தையும் ஸ்தாபனம் பண்றது சுவாமி தேசியம் தானே. பஞ்ச பிரகதியை தந்திரொள்வோன் வாழியங்க. அதனால பரித்ராணாய சாதுனா விநாசாயத்த துஷ்கிருதம், சாதுக்கள்னா செய்தியிலா நல்லோத்திரல். சுவாமி ராமானுஜர் கிட்ட ஏகப்பட்ட வைதிகர்கள் ராமானுஜர் ஆசிரியிருந்தார்கள், ஏகப்பட்ட பாகவதர்கள் ஆசிரியிருந்தார்கள். அந்த மாதிரிதான் தேசிகனுக்கும் அவருடைய சிஷியர்கள்லாம் நிறைய பேர் இருந்தார். அதனால அந்த வைபவத்தை நாங்க பாடிட்டு இருப்போம். எப்படின்னா புள்ளின் வாய்க்கேண்டானை, புல்லுன பக்ஷி, கிருஷ்ணன் வந்து ஒரு பக்ஷி வாய குழந்தைன்னு வந்தது, கிருஷ்ணனையே கொத்தி முழுங்கிட பார்த்தது. அப்போ கிருஷ்ணன் அது வாய கிழிச்சுட்டான் அப்படின்னு பக்காசுரன் கதை. பகம்ங்கிற கொக்கு, பகம்னா கொக்கு, கொக்கு ஒரு உத்தரம் அந்த பக்ஷி அது அப்படின்னு சொல்ற. ஆச்சாரியர்கள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, புல் அப்படின்னா பக்ஷி ரூபத்துல ஒரு மகரிஷி, அவர் வந்து அவர் வந்து செய்த மதம் தான் வைசேஷிக மதம்னு பெயர். அவுலூக்கிய தரிசனம் அப்படின்னு அதுக்கு பெயர். உள்ளூக்கம் அப்படின்னா அந்த கழுகு பக்ஷி மாதிரி. அவர் அந்த பக்ஷி ரூபத்துல இருந்தவர். அதனால அவர் வந்து ஒரு சாஸ்திரம் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கு வைசேஷிக தரிசனம் அப்படின்னு பெயர். இல்லட்டா காணாத மதம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமான சாஸ்திரம். காணாத மதங்கிறது எல்லா மதத்துக்கும் அடிப்படையை அவசியம் படிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கா நியாயசாஸ்திரத்தினுடைய ஒரு பாகம் அது. சுவாமி தேசிகன் என்ன பண்ண அப்படின்னா அந்த காணாத மதத்தை காணாத மதமாக்கிட்ட, எங்கேயுமே காண முடியல அப்படி பண்ணிட்ட. அவ எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து அலசி ஆராய்ஞ்சு இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு ஒன்னு ஒன்னா சொல்ற. நியாயசாஸ்திரம் தான் லோகத்திலேயே ரொம்ப வசந்த சாஸ்திரம் அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே மிழுங்க பார்த்தது. ஆனா சுவாமி தேசிகன் வந்து நியாயசாஸ்திரத்தை நீங்க சொல்றது தப்பு, உண்மையான நியாயசாஸ்திரம் நான் சொல்றேன் அப்படின்னு நாதவனிகள் அருள் செய்த நியாய தத்துவம் அப்படின்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்திலேருந்து சரியான நியாயசாஸ்திரத்தை எடுத்து சொல்ல. அதனால வேதாந்தத்தையே ஒழுங்கிட வந்த இந்த கழுகு பக்ஷியினுடைய தரிசனம் இருக்க வைசேஷிக தரிசனம், அதை கீண்டவர் சுவாமி தேசிகன், அதனுடைய வாயை கீண்டவர். வைசேஷத்தில் சொல்ற பதார்த்தங்கள் தப்புங்கிறது நியாய பரிசுத்தி அப்படிங்கிற கிரந்தத்திலையும், நியாய சித்தாந்தனம் அப்படிங்கிற கிரந்தத்திலையும் சாய்ச்சிருக்க. நியாயசாஸ்திரம் ஒரு வருஷம் வாங்கிட்டு வச்சுக்கோங்க, அப்புறம் மற்ற சாஸ்திரங்கள்ல பெரிய விஷயம் கிடையாது, நியாயம்தான் பெரிய விஷயம். அதனால புள்ளின் வாய் கீண்டானே, பிற மதங்களே எல்லாம் வாய் கீண்டானே. யார் யார் வந்து பேசி வந்து வாதத்தில் வர அப்படியே விழுங்கிடணும் அப்படின்னு வராலோ அவர்களுடைய வாயெல்லாம் கிழிச்சுடுற சுவாமி, பரமதங்களை எல்லாம் ஜெயிக்கிறார். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, பொல்லா அரக்கன் ராமன் சொல்றாங்க, நல்ல அரக்கன் விபீஷணன், பொல்லா அரக்கன் ராவணன், ராவணனை கிள்ளி களைந்தான் அப்படின்னு அனாயாசம் அவன் தலையில கிள்ளி போட்டவர் பெருமாள் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆச்சாரிய விஷயத்துல பொல்லா அரக்கன் அப்படின்னா காமம் அகங்காரம் இதெல்லாம் பொல்லா அரக்கன். ஏன்னா அரக்க பாவம் தானே அதுக்கு இருக்கு, குத்த பாபம் நகுரியா இருக்கா, கோபம் வந்தா என்னென்ன பண்ண மாட்டான், காபம் வந்தா காமம் வந்தா என்ன பண்ணுவோம், கோபத்தில் இருந்து முடியும். அதனால இந்த அரக்கன்கள் காம குரோதாதிகள்லாம் இவர்கள்லாம் அரக்கர்கள். அவர் சுபாவத்தினால நம்மளையும் அரக்கர்கள் ஆக்கிடுவார்கள். அந்த அரக்கனை கிள்ளி களைந்தா சுவாமி வேதாந்த தேசிகன், கிள்ளி களைஞ்சிட்டார் அனாயாசமா. கிள்ளின்னா கஷ்டப்படவே இல்லை, அனாயாசமாக அதெல்லாம் கலந்துட்டார். ஏதே மக்கியம் அபோட மன்மத சரோன் மாதாய நாதாதயந்திரந்தனீய விவிதோ தந்தாஸ்வதந்தாமிஹா அப்படின்னு அழகா சொல்ல ஒரு ஸ்லோகம். ஆச்சாரியர்கள் எல்லாருமே காமக்ரோத லோக மோகம் அகங்காரம் எல்லாத்தையும் ஜெயிச்சவா. அப்போட மன்மத சரோன் மாதாய, மன்மதற்கு வசப்பட்டவர்கள் கிடையாது, அப்படிங்கிறார். நாதமுனிகள் போன்ற ஆச்சாரியர்களை கொண்டாடுறார். அதான் பொல்லாரக்கணி கிள்ளி களைந்தார். அதாவது ரெண்டு அர்த்தம். முதல் அர்த்தம் என்ன கேட்டா, பொல்லா அரக்கன் சொல்ல நல்ல அரக்கன் முசந்திருக்கான் அர்த்தம். ராவணன் பொல்லா அரக்கன், நல்ல அரக்கன் விபீஷன், நல்ல அரக்கன் ஆசிரியிச்சுட்டான் பகவான், பொல்லா அரக்கன் போய் சேர்ந்தான் அர்த்தம். அங்க இங்க என்ன அர்த்தம் கேட்டா, பொல்லா அரக்கன் அப்படின்னா இந்த காமமே இருக்கட்டும், இந்த அகங்காரமே இருக்கட்டும், இதெல்லாம் அரக்கன் தான். ஆனா இதுவே ரெண்டு விதம் உண்டு, நல்ல அரக்கன் பொல்லா அரக்கன். அகங்காரமே பகவத் சம்பந்தத்தை இட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் அடியன்று பகவானுக்கு தாசன், இன்னைக்கு மாத்திரம் இல்லை இத்தனை பரம்பரையா தாசன் அப்படின்னு ஒரு சாத்விகமா ஒரு அகங்காரம் பகவத் தாசத்துல, அப்படி வந்து அது தோஷம் இல்லையா? நானும் உனக்கு பழவடியேன் அப்படிங்கிற பிரியாவ, நான் தான் உனக்கு ரொம்ப நாளும் உனக்கு தீங்கினி பண்ணிட்டு இருக்கேனே, எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற. அதனால இந்த சாத்விகமான அகங்காரம்ங்கிறது கிட்டத்தட்ட நல்லா இறக்கணும், அது இன்வெஷன் போல. தாமசமான அகங்காரம் ஒன்று கொல்லும், அதாவது நம்மளே கொலை சொல்லுது, அது கொல்லா அரக்கம். காமமும் அப்படிதான், நல்ல விஷயத்துல காமம், கண்ணன் விஷயத்துல காமம் இருந்தா நல்லது, இதர விஷயத்துல காமம் இருந்தா கெடுது. அந்த பொல்லா அரக்கம் கொள்ளும், அந்த இதர விஷயத்துல இருக்கக்கூடிய காமம் அகங்காரம் எல்லாம் அதெல்லாம் கிள்ளி கடைந்தார், அதெல்லாம் ஒழித்தவர்கள் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, பொல்லா அரக்கன் ரொம்ப பொல்லாத அரக்கன், அவனை ஒழிக்கிறதே கஷ்டம், ஆனா கிள்ளி கலைஞ்சு போட்டார். ஒன்னும் இல்லாத அரக்கனை கிள்ளி கலையிற மாதிரி அவனை கிள்ளி கலைஞ்சு போட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர்கள்லாம் காமக்ரோதங்களை அனாயாசமும் ஜெயிக்கிறார், ஒரு நாளும் அதுக்கு வசப்படாமல் மத கதனையர் நக்லிஷ்யந்தே யதீஸ்வர சம்சரயாஹ, ராமானுஜர் ஆசிரியச்சவாளுக்கு அந்த தோஷம் வராது அப்படிங்கிற. அதனால சுவாமி தேசிகன் எப்படின்னா வைராக்கியத்தினாலே ஜெயிக்கிறார், ராஜாவும் ஜெயிக்கிறார், பண்டிதர்களும் ஜெயிக்கிறார், இவர் வைராக்கியத்தினாலே குடுத்தா கூட வாங்க மாட்டார். இவருடைய அந்த வைராக்கியத்தினாலே பொல்லா அரக்கனை எல்லாம் கிள்ளி கலைஞ்சிட்டார் அனாயாசம். அப்படிப்பட்ட ஆச்சாரனுடைய பெருமையை கீர்த்தினை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்கணம் புக்கார், இந்த பாவைக்கணம்ங்கிற இடத்துக்கு, இந்த காலட்சேபம் நடக்கிற இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டார்கள். பிள்ளைகள் அறியாத குழந்தைகள் எல்லாரும் வந்துட்டார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு, இதோ எங்களுக்கெல்லாம் வெள்ளி போயிடுச்சு, வெள்ளி வந்துருச்சு, வியாழம் போயிடுச்சு அப்படின்னா ஞானம் வந்தாச்சு, அஜானம் போயிடுச்சு, படிக்கணும்னு ஆசை வந்தாச்சு, இதான் வெள்ளி உழைக்கிறது. அதாவது பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னா வேதாந்த சூத்திரத்தை முதல் சூத்திரம், இனிமேல் பிரம்ம விசாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்படி சொல்லல, இனிமேல் பிரம்மத்தை விசாரம் பண்ணணும்னு ஆசை, முதல்ல ஆசை படிக்க அப்படின்னா சாஸ்திரத்துல அந்த மாதிரி ஒரு ஆசை ஒண்ணு முதல்ல வரும். ஆசை இல்லாத இருந்த காலம் போகும், அதுதான் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிட்டு காலக்ஷேபம் கேட்கணும் அப்படின்னா காலக்ஷேபம் கேட்கறதுல ஒரு ஆசை, அந்த காலக்ஷேபம் கேட்கறதுல ஒரு ஸ்ரத்தை, அது ஞானம், அதுதான் வெள்ளி. வெள்ளி எப்போ முளைக்கும் அப்படின்னா பகல், அதாவது சாத்விகமான காலத்துல பெரும்பாலும் வேலையில முளைக்கும். வெள்ளி முளைக்கிறத பார்த்துட்டு அந்த விவசாயிகள்லாம் அவளுடைய டியூட்டிக்கு கிளம்புவா. அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு சத்துவ குணத்தினாலே நல்ல எண்ணம் முளைச்சிருக்கு, நல்ல ஆசை வளர்ந்துருக்கு, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு இருந்தா அதுக்கு முன்னாடி இருந்த நிலை போகணும் முடியும், வெள்ளி வந்தாச்சுன்னா வியாழம் போகணும், இந்த நிலையை வந்தபடினாலே இதுக்கு முன்னாடி இருந்த நிலைங்கிறது எங்களை விட்டு போயிருக்கு. புல்லும் சிலம்பினகான் போதடி கண்ணினாய், புல்லும் சிலம்பினகான், பட்சிகளும் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கு. இந்த புல்லுங்கிறதா நல்ல புல்லு, புல்லின் வகை கீண்டானை அப்படிங்கிற புல்லு அசுர புல்லு, இது ஆச்சாரியர்களே சொல்றது. புல்லும் சிலம்பினகான், நல்ல பறவை ஆச்சாரியர்கள் அவர்களாகவும் பேச ஆரம்பிச்சுட்டார். போதரி கண்ணினாய், மான் போன்ற கண்ணை உடையவர். இல்லட்டா போது அப்படின்னா புஷ்பம், அரி அப்படின்னா வண்டு. புஷ்பத்தில் இருக்கிற வண்டு போல கண்ணுடையவளே, கண் அப்படின்னா ஞானம், நல்ல கண்ணுடையவர்னா நல்ல ஞானம் உடையவர் அப்படின்னார். போதரி கண்ணின் புஷ்பத்துல வண்டு போல ரொம்ப அழகான கண்ணு உடையவனே, பூல வண்டு ரொம்ப அழகா இருக்கும், அந்த மாதிரி முகத்துல அந்த கண்ணு இருக்கான். பாலே தவம் முகாம் போதே நேத்திரம் இந்தி வர துவயம் அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருதத்துல, குசுமே குசுமோற்பத்தி சிறியதே நேத்திரமே திருஷ்யே. ஒரு புஷ்பத்துல இன்னொரு புஷ்பம் பூக்குமோ, ஆனா இவருடைய முகம்ங்கிறது தாமரப்பூ, அதுல கண்ணுங்கிறது கருணை தெல்பு பூத்திருக்கே என்றார் ஒரு கவியனுடைய ஒரு வார்த்தை. அந்த மாதிரி போதரி கண்ணீராய், போதுனா பொத்து அரைனா வண்டி, புஷ்பத்திற்கு வண்டு போல கண்ணை உடைய வழி அப்படின்னா. ஆச்சாரியன் என்ன கேட்டா, நல்ல ஞானம் உடையவர் கண்ணுனா ஞானம், புஷ்பத்துல வழங்கி இருக்கிற வண்டு போல கண்ணுனா இவரும் பகவான் கிட்ட மயங்கி இருக்கிற ஞானத்தை உடையவர் அப்படின்னு. இவர் ஞானம் இருக்கும் இல்லையோ, இது நம்மளவர் 6 மாசம் மோகிச்சுங்கிற மாதிரி அடிக்கடி மயங்கி போகக்கூடிய ஞானத்தை உடையவர். போதரி தன்னாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கெடுத்தியோ. ஆச்சாரியன் எழுப்புறேன், நீ பள்ளி கிடக்கலாமா, கிருஷ்ண அனுபவம் பண்ண வேண்டாமா, குள்ள குளிர கிருஷ்ண அனுபவம் பண்ண வேண்டாம். 12 தானே இருக்காருனா, 12 இருக்கார், ஆனா சரணாகதி அப்படின்னு பண்ணியாச்சு அப்படின்னு இருக்கும்போது சில ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவா, இல்லாட்டா சில பேர் என்ன பண்ணுவான்னா, அதான் சரணாகதி ஆயிட்டு சொல்லியோ, இனிமே நமக்கு ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு பேசாம இருப்பான். ஆனா அப்படி இல்லை, சரணாகதி ஆனவன் மோட்சம் சித்தங்கிறாங்க, ஆனா கூட இங்க இருக்க வரைக்கும் கிருஷ்ண அனுபவம் பண்ணணும். பேர் அடிமையினா ஏது என்று இகழே நீயே அப்படிங்கிற சாங் சிறுபயனில் தப்படியாத தகவோர் எம்மை சேர்க்க அடைக்கலம் கொண்ட திருமால் தானே மறுபிறவி அறுத்து அழியா வானில் வைக்கும் மனமே நீ மகிழாதே இருப்பதன் கொள் உருவது உனக்கு உரைப்பேன் இங்கிருக்கும் காலம் ஒரு பிழையும் புகுதாத உணர்த்தி வேண்டி பெறுவதெல்லாம் இங்கே நாம் பெற்று வாழ பேரடிமையால் ஏதென்று இகழேல் நீ ஏன். மோட்சம்தான் வரப்போறது, இப்பதான் செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை, சரணாகதி பண்ணியாச்சு, இன்னும் ஒண்ணும் செய்ய வேண்டாம். அப்புறம் இனிமே எதுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், கைங்கரியம் பண்ணாதான் மோட்சம் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, அப்படி கிடையாது, மோட்சம் சித்தமாயிடுச்சு. அதனால இங்க என்ன பண்ணா, சரணாகதி பண்ணுவோம் நிம்மதியா இருக்கணும், ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லுவேன். அதாவது ஈட்டிட்ட நானும் ஒன்னும் பண்ணாம இருக்கேனே அப்படின்னா அப்படி இருக்காதுங்கிற, ஏன்னா இங்கே நாம் பெற்று வாழ இதுக்காக இழக்கணும். நம்ம கைங்கரியம்னா ஒரு பெரிய ஆனந்தம், மகா ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை நாம ஏன் இழக்க வேணும். மோட்சம் கிடைக்க போறது வாஸ்தவம் தான், மோட்சம் பின்னாடி கிடைக்க போகுது, அந்த மோட்சத்துல கொஞ்சம் இப்ப இங்க கிடைச்சதுன்னா இதை விடுவாங்க. ஒருத்தர் சொன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு உனக்கு 10 லட்சம் ரூபாய், நீ வேணும்னு சொன்னியானா அந்த 10 லட்சம் ரூபாயே நான் என்ன பண்றேன்னு கேட்டா 2 வருஷமா கொடுக்கறேன். அதாவது முதல்ல 2 வருஷம், அப்புறம் 2 லட்சம், அப்புறம் 2 லட்சம், அப்புறம் 2 லட்சம், அப்புறம் கடைசியில 2 லட்சம், அப்படி போனா 10 லட்சம் ஆயிடும். அப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னா யார் வேண்டான்னு சொல்லுவா, சரிதான் நல்லதா போச்சு கொடுக்கச்சே வாங்கிக்கிறேன்னு தானே சொல்லணும். அதே மாதிரி பகவான் என்ன பண்றதான்னு கேட்டா, நேரம் மோட்சா ஆனந்தம் இருக்கட்டும், அந்த மோட்சா ஆனந்தத்துல கொஞ்சத்தை இங்கேயே கொடுக்கறான், இப்பயே கொஞ்சம் அனுபவிச்சுருங்கோ, அப்புறம் அங்க வந்து பூர்த்தி அனுபவிக்கலாம். முக்தானுபூத்தின் இக தாசியதிமே முகுந்தா, சீவன மாதிரி லிங்கியம் வந்து பர்ச்சாவதாரம் இருக்கு, நீங்களும் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணலாம். அதனால மோக்ஷானுபவத்துக்கு சதிருஷமா அதே போல இங்கேயும் ஒரு மோக்ஷானுபவங்கிற மாதிரி பகவான் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கான். அப்ப அதை அனுபவிக்க வேண்டாமா, அப்போ குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ, பள்ளி கிடத்தியோ நான் நீ சரணாகிதி பண்ணி ஒரு கவலை இல்லாமல் நிச்சயப்படுகின்ற கொள்ளா இருக்கலாம், சரணாகிதி சுரூபத்துக்கு அது ஏற்கும். ஆனால் இப்படி நீராடாமே பள்ளி கிடக்கலாமா, பகவத் அனுபவம் பண்ணாமல் பகவத் கைங்கரியம் பண்ணாமல் சரணாகிதி பண்ணியாச்சின்னு இருக்கலாமோ? ஆச்சாரியன் சொல்லல, அவர் சொன்ன விஷயத்தை இப்ப சொல்லிட்டு இருக்கான். பேரெடுமையினால் ஏது என்று இகழே நீ ஏன் தேசியம் தான் சொல்றிருக்க, அதனால அந்த விஷயத்த சொல்றாரு. நீராடாதே, எத்தனை அழகா சொல்றாங்க, குள்ள குளிர குடைந்து நீராடாதே. கிருஷ்ணானுபவம் அப்படி பண்ணணும், குள்ள குளிர குடைந்து பண்ணணும். பள்ளி கிடத்தியும் பாவாரி நீ நன்னாளால், பாவாய் பெண்மணியே, ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு இத்த வழக்காக இருக்கக்கூடியவளே, அர்ச்சாவதார பெருமானுக்கு இத்த வழக்காக இருக்கக்கூடிய ஆச்சாரியனி, நன்னாளால், இது ஒரு நல்ல நாள், நாங்க உங்க உண்மை திருவடியில சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் இருக்கொள்ளியோ, இதுதான் எங்களுக்கு நல்ல நாள், இதுதான் சத்துவகுணம் வந்திருக்கிற நாள். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாள் அப்படின்னாரு பார்த்தோம், அது நிறைந்த நாள் எதுவோ அதான் நல்ல நாள், புத்தி நல்ல புத்தி பிறந்த நாள் நல்ல நாள். இப்ப எங்களுக்கு நல்ல புத்தி பிறந்திருக்கு, என்ன பண்றோம் கேட்டா, உங்காத்து வாசல வந்து நிக்கிறோமே பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடம்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து உங்காத்து வாசல் வந்து நிக்கிறோம். அதனால இதை காட்டிலும் நல்லது எங்களுக்கு கிடையாது. சத்துவோத்தரமான காலம் அப்படின்னு அர்த்தம், இப்ப ஞானம் வந்ததோ அப்ப காலம் நல்ல காலம் பிறந்துருச்சு, சத்துவகாலம் பிறந்தாச்சுன்னு. புல்லும் சிலம்பி நகான் போதரி கண்ணி நான், புல்லும் சிலம்பினான் சொல்லச்சியும், அதாவது பக்ஷின்னா இங்க வந்து கூட இருக்கக்கூடிய வேதாந்த ஞானம் உடையவர்கள் ஆச்சாரியர்களோ சிஷ்யர்களோ அவர்கள் எல்லாமே அங்கங்க இல்லை, இந்த இடத்துல வந்துட்டாவாளோ, நீ காலக்ஷேபம் சொல்ல போறங்கிறத கேட்டு இங்க வந்திருக்காங்க. போதரி கண்ணி நாய், ஆச்சரியமான ஞானம் உடையவரே, எப்படியானால் முகத்திலே வண்டு இருக்குமோ, அதாவது தாமரை போலே வண்டு இருக்குமோ, அந்த மாதிரி பகவானிடம் வண்டு போல ஈண்டி ஈடுபட்டு மயங்கி இருக்கக்கூடிய உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ, கைங்கரியம் பண்ணாம இருப்பீரோ, இருக்க மாட்டீரேவியர், பாவாய் நீ நன்னாளா கள்ளம் தவிர்ந்து கலந்து, நீர் உம்முடைய கள்ளம் தவிர்ந்து எங்களோட கலந்து இருக்கவே. கள்ளம்னா என்ன கேட்டா, பகவத் அனுபவத்தை அவர் மாத்திரம் தனியா செஞ்சுட்டு கள்ளம், கலந்துனா என்ன கேட்டா, சிஷ்யர்களோடு கலந்து சிஷ்யர்களுக்கும் அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து சிஷ்யர்களோடு கூட கலந்து அனுபவித்தார். ஆச்சாரியனுக்கு உபதேசம் பண்றதே ஒரு அனுபவம், சிஷ்யனுக்கு உபதேசம் வாங்கிக்கிறதே ஒரு அனுபவம், ரெண்டுமே அனுபவம் தான். அதனால கள்ளம் தவிர்த்து கலந்து, நீ தனியா அனுபவிக்க வேண்டாம், எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு எங்களோட கூட சேர்ந்து இருந்து இதை நீர் அனுபவிக்க வேண்டும். தனியா அனுபவிக்கிறோம்னா சுவாமி நம்மாழ்வார் எழுதியிருந்த, அவர் வந்து மகா யோகியா இருந்தபடினால, யோகத்துல கிருஷ்ணனை நேர பார்த்தவர் ஆனபடினால, ஆச்சரியமா பகவானையே சிவிச்சிருக்காரு யோகத்தினால, கிருஷ்ணனும் அவர் முன்னாடி வந்து நின்றுட்டான். அப்படிப்பட்ட நம்மளவா ஒரு 1000 பாட்டு அவர் செய்தார் திருவாய்மொழி, எதுக்காக, நமக்காக. அவர் தான் பகவான் சாட்சாத்காரம் பண்றாரு, நேரம் பாக்குறாரு. அப்ப அவர் எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னா, அருள் கொண்டு 1000 இன் தமிழ் பாடினான், அருள் கண்டீர் இவ்வுலகனில் மிக்கதே அப்படிங்கிற, ரொம்ப கருணையோடு கூட பாடியிருக்கார் நம்மளவா, அவர் பாடணும்னு அவசியம் இல்லை. நீ யோகத்துல இருக்க அப்படின்னா அப்படியே இருக்கலாம், ஆனா அருள் கொண்டு பிற்காலத்துல இருப்பாளுக்கு அருள் கொண்டு 1000 விண்தமிழ் பாடி, அவனுடைய அருள் கண்டீர், இந்த நம்மாழ்வாருடைய அருள் இருக்கொள்ளியோ, அதுதான் இவ்வுலகின் மிக்கது, இந்த லோகத்துல சிரேஷ்டமானது அதுதான், ஆழ்வாருடைய அனுகிரகம் தான் அப்படிங்கிற. அது மாதிரி கள்ளம் தவிர்ந்து கலந்து, நீர் மாத்திரம் அனுபவிக்கலாங்கிற கள்ளம் தவிர்ந்து கலந்து, எல்லா சிஷ்யர்களோட கூட சேர்த்து அனுபவித்தோம், எங்களுக்கு எல்லாம் காலக்ஷேபம் சொல்லலாம், சொல்பவருக்கு சொல்வது ஆனந்தம், கேட்பவருக்கு கேட்பது ஆனந்தம் அப்படிங்கிற, சொல்றவா ஏன் சொல்றான் அப்படின்னு கேட்டா, சொல்ற ஆனந்தம் ஒண்ணு இருக்கு, அதை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றான், கேட்கிறா, கேட்கிற ஆனந்தம் இருக்காது, அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் கேட்கிறார். அதனால இது தனியா இருந்தா இது சொல்லி கேட்டு பண்ண முடியாது. பாவாய் நீ நன்னானால் கள்ளன் தவிர்ந்து கலந்தியலோ இருப்பான். இந்த கள்ளத்தை தவிர்த்து விட்டு நீ எங்களோடு கலந்து இருக்க வேணும், எங்களுக்கு உபதேசம் பண்ண வேணும் என்பதாக பிரார்த்திக்க. கள்ளம் அப்படின்னா இந்த இடத்துல ஏகாந்தமான பகவத் அனுபவம், அது அவளுக்கும் இருந்துன்றது ஆச்சாரியா இருக்கும், அவளுடைய அனுஷ்டானம் என்ன. ஆனா அதெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் விட்டு விட்டுதான் அவ பாடம் சொல்றான் கேட்கிற சிஷியர்களுக்கு. இப்படியா புள்ளின் வாய் கேண்டானை, புள்ளின் வாய் அப்படிங்கிறது இந்த கணாத பட்சம் சொன்னேன், ஒரு கழுகா இருந்து வந்தவர், அது மாத்திரம் இல்ல இது உபலட்சணம். அதாவது இந்த மாதிரி எல்லாம் அறக்கிறவங்க, இப்ப புள்ளின் வாய்க்குண்டானா ஒரு ஒரு புல்லு மாத்திரம் கிருஷ்ணன் கொள்ளலையே, யார் யார் வந்தாலும் அறக்கிறவர்கள் எல்லாரையும் தானே கொள்ற, அந்த மாதிரி விரோதிகள் எல்லாரையும் ஒழித்து அப்படின்னு அர்த்தம். கொல்லாம் அறக்கணை கிள்ளி கிளைந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம், காமம் அகங்காரம் முதலானதெல்லாம் கொல்லாம் அறக்கணை, இதெல்லாம் அனாயாசமாக வந்து கிள்ளி கலைந்திருக்கார்கள் அப்படின்னு இப்படிப்பட்ட ஆச்சாரியன பிரார்த்திக்கிறார். போதிரி கண்ணினாங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்றது உண்டு. அரினா மான் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு, போதுனா போகின்ற, போகின்ற மான் போன்ற கண்ணுடைய, அதாவது மருண்ட கண், மானுடைய கண்கள் எல்லாம் பார்த்தா மருண்டு போயிருக்கும், பயந்து போன மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி மான் போன்ற அழகான, போகின்ற மான் போன்ற அழகான மருண்ட கண்களை உடையவர் அப்படின்னு அவருடைய ஞானத்தை சொல்றது. அந்த ஞானமும் மருண்டு போயிருக்கான், மருண்டு போயிருக்குன்னா என்ன இருக்கா, பயந்து இருக்கு, சாஸ்திரத்துக்கு பயந்து மான் எப்படி பயந்துருக்கும், சாஸ்திரத்துக்கு பயந்த ஒரு ஞானம், அதுதான் அழகான ஞானம். சாஸ்திரத்தை மீறி நடப்பேன் அப்படின்னு ஒரு ஞானம் ஒன்று வந்து வச்சுக்கோங்க, அது விபரீதமான ஞானம். எனக்கு ஞானம் இருக்கு, சாஸ்திரத்தையும் மாத்தி சொல்றேன் நான் அப்படின்னா அப்படி கிடையாது, அவங்க ஜெய்சிங்க அது கிடையாது. ஆச்சாரியர்கள்லாம் மகர்ஷிகள்லாம் என்ன சொல்றாலோ அதுக்கு பயந்த ஒரு ஞானம், அதான் போதரி கண்ணினார். இன்னொரு அர்த்தம் போது அரி கண்ணினார், அருண சத்ருணத்துவம். அப்படியாக போதரி கண்ணினாய் குள்ள குளர குடைந்து நீராடாதே பள்ளி கிடைத்தியோ, பாவாய் நீ நன்னாளால் கள்ளன் தவிர்ந்து கலந்து அப்படின்னு எங்களுக்கு நீர் காலட்சேபங்கள்லாம் சொல்லி தர வேணும், அந்த அனுபவத்தை பெறணும். கள்ள அனுபவம் நீர் மாத்திரம் அனுபவிக்கணுங்கிற கள்ள அனுபவம் வேண்டாம், எங்களுக்கும் சேர்த்து நீர் சொல்லி தர வேணும், அந்த அனுபவம் வேணும் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல பிரார்த்திக்கிறேன். அழ்வாரெம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.